இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. உன் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை, உன் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. பாட்டும் ஊமை பாட்டு, அவன் தானே நம்மை செய்தான் துன்பங்கள் ஏனடா. உன் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை, உன் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. வாய்மொழி